பூச தங்க தேரோட நாடாள தங்க மயிலாட கை பூச தங்க தேரோட காவடி தூக்கி காண வந்தோம் வேல் முருகா தொழிலே காவடி தூக்கி வந்தோம் வேல் முருகா அவினன் குடியாண்டவனே தென்பழனி வேல் முருகா ஆடும் காவடி ஆட்டத்திலே அண்டம் புழுங்குது வேல் முருகா வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா வேல் முருகா பழனி வேல் முருகா மாநாட தங்க மயிலாட கை பூச தங்க தேரோட வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா வேலாட வீதி எங்கும் சுற்றி தானாட நாடாள தங்க மயிலாட கை பூச தங்க தேரோட காவடி தூக்கியே காண வந்தோம் வேல் முருகா மாமையில் காவடி தூக்கி வந்தோம் வேல் முருகா ஆறுமுகத்து ஆண்டவனே தென்பழனி வேல் முருகா ஆடும் அங்கம் சிலித்தது வேல் முருகா வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா வேலாட வெற்றி வேலாட வீதி எங்கும் சுற்றி தானாட வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா பாலோட பாத எங்கும் உனக்கு வேலாட நாடாள தங்க மயிலாட கை பூச தங்க தேரோட காவடி தூக்கியே காண வந்தோம் வேல் முருகா பால்பழ காவடி தூக்கி வந்தோம் வேல் முருகா ஞான பழமாயானவனே தென்பழனி வேல் முருகா ஆடும் காவடி ஆட்டத்திலே சிந்தை மயங்குது வேல் முருகா வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா பாலோட பக்தி பாலோட பாத எங்கும் உனக்கு வேலாட வேல் முருகா பழனி வேல் முருகா மாநாட புள்ளி மாநாட வள்ளி அம்மை சூனை நீராட மாநாட தங்க மயிலாட பூச தங்க தேரோட காவடி தூக்கியே காண வந்தோம் வேல் முருகா சந்தன காவடி தூக்கி வந்தோம் வேல் முருகா ஞான தண்ட பாணியனே தென்பழனி வேல் முருகா ஆடும் காவடி ஆட்டத்திலே கண்கள் மயங்குது வேல் முருகா வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா வேல் முருகா பழனி வேல் முருகா ஆள் மருகா சக்தி வேலழகா மாநாட புள்ளி மாநாட வள்ளி அம்மை சூனை நீராட வேல் முருகா பழனி பழனி வேல்